பதிவு இரண்டு. அப்புறம் திருப்பி நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு அவர் சொன்னது வந்து ஒத்துக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சுது அப்போ சொன்னார், இந்த காயெல்லாம் கொண்டு போய் நான் என்ன செஞ்சேன், காய்கறி கடைக்கு விற்க போனேன். எடுத்துகிட்டு போகும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 25 பைசா அல்லது 50 பைசாவை கேட்டாங்க காய்கறி. நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு காய் 1 ரூபா கூட விற்றுது கிராமத்தில், கடைக்காரி 25 பைசா கேட்டார். எனக்கு மனசே தள்ளல. ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோ காய்ச்சி தள்ளிட்டு மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தது. சரி வேண்டாவிறப்போ பரிசு வந்துட்டமேனு கொடுத்துட்டு வந்தேன். அங்கேயிருந்து வந்தோம், என்னடா முருகன் மரத்தில் ஒரு காய் கூட காணும்னாரு. ஆமாம் ஆமாம், அவன் வந்து 25 பைசா கேட்டாங்கிறதையும் பிடிச்சி கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன்னா. எவ்வளோ தேரிச்சுன்னாரு, ஒரு 100 ரூபா கிட்ட தேரிச்சு அப்படின்னா. உண்மையில் இந்த முருகக்காய் 25 பைசா தான் போகுமா அப்படின்னு கேட்டார். இல்லையே கூடல விற்கும்ண்ணா, நீ அதை உங்கள் தெருவிலே எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துருக்கலாம், விற்றுருக்கே வேணாம், விரும்புகிறவங்க காசு கொடுக்கட்டும், இல்லாட்டினா வேணான்னு கூட கொடுத்துருக்கலாம். ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் பறித்து கொண்டு போய் நான் கட்டுக்கட்டாக போட்டு சும்மா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை எப்படி இருந்தாலும் சாப்பிட்றது தானே, அப்படியே அது முத்தி மவினா போதுன்னு வச்சுக்கோயேன். இப்போ 25 வயசாக கொடுத்ததில் நீ எவ்வளோ பெரிய லாபம் கண்டுட்ட. ஆனால் வாங்குகிற எல்லாருமே இலவசமாகவே வாங்கிடுவாங்களா? தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தால் எல்லாத்தையுமே இலவசமாகவே தான் வாங்கிப்பாங்களா? யோசிச்சு சொல் அப்படின்னாரு. நிச்சயமாக நீ தொடர்ந்து அந்த காயை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதில் பாதி பேர் காசு கொடுத்துருவாங்க. அடுத்தடுத்து என்ன செய்வாங்கன்னா, அவங்கக்கிட்ட என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை பார்க்குறப்பெல்லாம் அந்த நன்றி இருக்குப்பாரு, அதுக்கு அளவே இருக்காது. ரெண்டாவது, நிச்சயமாக எல்லோரும் இலவசமாக வாங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நீ வெளியூர்காரன்ட்ட கொண்டு போய் 25 பைசா கொடுத்ததை விட நீ உள்ளூர்லேயே ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு உங்க தெருவில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நீ அங்கே வாங்கினதை விட நிச்சயமாக அதிகமான விலை தான் கிடச்சிருக்கும். அப்படியே இல்லைனாலும் நாளைக்கு வேணுங்கிறப்ப, அவங்களுக்கு தேவைன்னு வர்றப்ப நிச்சயமாக ஒன்றுகிட்ட கூப்பிட்டு அந்த வீட்டில் முருங்கைக்காருக்கும் போய் கேளுன்னு வந்து கேட்பாங்க. இதை போல தான் கத்திரிக்காயும் எல்லா காய்கறிகளும். முதல்ல நீங்கள் கொடுக்கும்போது இலவசம் மாதிரி இருக்கும், மக்களுக்கு நீங்கள் சும்மா பறித்து கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது மாதிரி தோணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிக உயர்ந்த நம்ம குழந்தைக்கு சமமாக யாராலும் உற்பத்தி செய்ய முடியாத தரத்தோடையும் சுவையோடையும் ஒரு பொருளை நம்ம உற்பத்தி செய்கிறோங்கிற பெருமை உங்களுக்கு இருக்கணும். அந்த பெருமையினுடைய புனிதம், அந்த பெருமையினுடைய உச்சம் என்னன்னா, அது அப்படியே மக்கள் நுகர்வுக்கு போய் ஆகா இந்த மாதிரிலாம் இருக்கணும், எலுமிச்சோம்டாண்ணா கத்திரிக்காய்னா இந்த மாதிரிலாம்